அத்தியாயம் 13. அலங்கார மாளிகை. விசுவாசத்தோடு முன்னேறி சென்ற கிறிஸ்தியான் அலங்கார மாளிகை என்ற அழகான அரண்மனையை கண்டான். இரவு அங்கே தங்கி செல்லலாம் என்ற நம்பிக்கையோடு மாளிகையை நெருங்கினான். அருகே செல்ல செல்ல பாதை மிகவும் குறுகலாகியது. வாசலின் அருகே ரெண்டு சிங்கங்கள் படுத்திருப்பதைக் கண்டு தயங்கி நின்றான். கோலையும் அவநம்பிக்கையும் இந்த சிங்கங்களை கண்டுதான் பயந்து ஓடினார்கள் போலும் என்று நினைத்தான் கிறிஸ்தியான். கிறிஸ்தியான் தயங்கி நிற்பதை கண்ட விழித்திருப்போன் என்ற காவல்காரன், ஏன் கோலையைப் போல் அங்கே நின்று விட்டாய்? சிங்கங்களை பற்றி பயப்படாதே, அவை சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கின்றன. உன்னுடைய விசுவாசத்தை சோதிக்கவே அவை இங்கே இருக்கின்றன. நீ பாதையின் நடுவே நடந்து வந்தால் அவை உன்னை ஒன்றும் செய்யாது என்று அவனை நோக்கி கூறினான். நடுக்கத்துடன் கிறிஸ்தியான் மெதுவாக முன்னேறி செல்வதை நான் என் கனவில் கண்டேன். சிங்கங்கள் கர்ஜித்தன, ஆனால் கிறிஸ்தியானை ஒன்றும் செய்யவில்லை. காவல்காரனிடம் சென்ற கிறிஸ்தியான், ஐயா, நான் இன்றிரவு இங்கு தங்கலாமா என்று கேட்டான். பயணிகள் பாதுகாப்பாக தங்குவதற்காகத்தான் இந்த மலையின் எஜமானர் இந்த மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார். நீ எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டான் காவல்காரன். அலி நகரத்திலிருந்து வருகிறேன், நித்திய நகரமான மோட்சத்தை நோக்கி செல்கிறேன் என்றான் கிறிஸ்தியான். உன் பெயர் என்ன, ஏன் இவ்வளவு இருட்டிய பிறகு வருகிறாய் என்று கேட்டான் காவல்காரன். முன்பு என் பெயர் கிருபை அற்றோன் ஐயா, இப்போதோ என் பிரிய கிறிஸ்தியான் என்று கூறிய அவன், தான் இளைப்பாறும் ஸ்தலத்தின் சுருளை தொலைந்து விட்டது பற்றியும் அதை தேடி வருவதற்காக இவ்வளவு காலமாக தாமதமாகிவிட்டது என்பதையும் எடுத்து உரைத்தான். அதை கேட்டவுடன் விழித்திருப்போன் ஒரு மணியை அடித்தான். விவேகம் என்ற பெயருடைய ஒரு அழகிய பெண்மணி கதவை திறந்து வெளியே வந்தாள். காவல்காரன் கிறிஸ்தியானை அவளுக்கு அறிமுகம் செய்துவிட்டு, இவன் இங்கே இரவு தங்க அனுமதி கிடைக்குமா என்று கேட்டான். விவேகம் கிறிஸ்தியானை பற்றி பல கேள்விகளை கேட்டாள். கிறிஸ்தியான் தன் பயணம் புறப்பட்டதின் காரணத்தையும் வழியில் தான் அனுபவித்த சோதனைகளையும் எடுத்து கூறினான். இதை கேட்ட விவேகம் கண்ணீர் விட்டாள். இங்கே வருவதற்குள் எவ்வளவு துன்பங்களை சகித்திருக்கிறீர்கள், வாரும், வீட்டில் உள்ள மற்றவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்று கூறிய விவேகம் கிறிஸ்தியானை உள்ளே அழைத்து சென்றாள். முன் யோசனை, பக்தி, கருணை என்ற தன்னுடைய சகோதரிகளையும் மற்றவர்களையும் அவள் கிறிஸ்தியானுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். அவர்கள் அனைவரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாரும் என்று வாழ்த்து கூறி அவனை வரவேற்றார்கள். விவேகமும் அவளுடைய சகோதரிகளும் நீண்ட நேரம் கிறிஸ்தியானோடு ஆண்டவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள். உணவருந்திய பின் அவரவர் அறைக்கு ஓய்வெடுக்க சென்றார்கள். சமாதானம் என்ற மேலறை கிறிஸ்தியானுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. விடியும் வரை மன அமைதியுடன் உறங்கினான் கிறிஸ்தியான். மறுநாள் அந்த சகோதரிகள் மறுபடியும் அவனுக்கு ஆண்டவரை பற்றி எடுத்து சொன்னார்கள். அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்றும், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை அவர் மன்னிக்க சித்தமாயிருக்கிறார் என்றும், அவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் எவ்வாறு நிறைவேறின என்றும் விளக்கமாக சொன்னார்கள். கிறிஸ்தியான் அனைத்தையும் ஆவலோடு கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொண்டான். அதன் பின்பு அந்த மாளிகையின் ஆயுத சாலைக்கு அவனை அழைத்து சென்றார்கள். கச்சைகள், தலைக்கவசம், கேடயம், தலைச்சீரா, பட்டயம், இவை அனைத்தையும் கண்டு மகிழ்ச்சி அடைந்தான் கிறிஸ்தியான். எபேசியர் 6:11-18. நீர் போகும் வழியில் பல விரோதிகளையும் ஆபத்துகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும், எனவே நீர் இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொள்ளும் என்று சகோதரிகள் கேட்டுக்கொண்டார்கள். உற்சாகத்தோடு கச்சை, மார்க்கவசம், தலைச்சீரா, காலில் போடும் பாதரச்சை இவைகளை அணிந்து கொண்டான் கிறிஸ்தியான். பட்டயத்தையும் கேடயத்தையும் கையில் பிடித்து கொண்டான். இவ்வாறு கவசம் அணிந்தவனாக அவர்களுடன் புறப்பட்டு மீண்டும் வாசலண்டை வந்தான் கிறிஸ்தியான். ஐயா, யாராவது இந்த வழியாக சென்றார்களா என்று காவல்காரரிடம் கேட்டான். ஆமாம், உண்மையானவன் என்பவர் இந்த வழியை சென்றார். இதற்குள் மலையின் மறுபக்கம் இறங்கிவிட்டிருப்பார் என்றான் காவல்காரன். உண்மையானவனா? அவன் என்னுடைய வீட்டுக்கு அருகில் வசித்தவன் தான். அவன் நான் துரிதமாக சென்று அவனை பிடித்து விடலாம் என்று கூறிய கிறிஸ்தியான் உடனே புறப்பட்டான். சகோதரிகள் நால்வரும் மலையடிவாரம் வரை அவனோடு வருவதாக கூறி உடன் வந்தார்கள். மீட்பரை பற்றி பேசிக்கொண்டே சென்றார்கள். என்ன இது, மலையின் மீது ஏறுவதுதான் கடினமாக இருந்ததென்றால் இறங்குவது இன்னும் அபாயமாக இருக்கும் போலிருக்கே என்றான் கிறிஸ்தியான். ஆமாம், ஏனென்றால் இந்த மலைச்சரிவு தாழ்மையின் பள்ளத்தாக்கை நோக்கி செல்கிறது. வழியில் ஏதேனும் அபாயங்கள் நேரிட வாய்ப்புண்டு. அதனால்தான் நாங்கள் உன்னுடன் வருகிறோம் என்றாள் விவேகம். அனைவருமாக மலையடிவாரத்தை அடைந்தார்கள். சகோதரிகள் கிறிஸ்தியானிடம் ஒரு திராட்சை ரசப்புட்டி, ஒரு ரொட்டி, உலர்ந்த திராட்சை இவைகளை உணவுக்காக கொடுத்துவிட்டு விடை பெற்றார்கள். நன்றியோடு இவைகளை பெற்றுக்கொண்ட கிறிஸ்தியான் தன்னந்தனியாக தாழ்மையின் பள்ளத்தாக்கில் நடக்க துவங்கினான்.